பெருமாளின் சேர்த்து அற்புதமான பெருமாள் திருவாசி ஏற்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆசிரியானது ஆனந்தை கர்ணவம் பகவதி ஆஸ்தானம் உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்தானம் ஆச்சு சொல்லி மங்களாதாரம் பண்ணார். 25வது ஸ்லோகம். அடுத்தது இரண்டு விஷயங்கள்லாம் இருக்க முடியல. எப்படி பெருமாள் இருந்திருக்கார், அனுபவிக்கிறார் பிராட்டியை பெருமாளும் தேவியே பிராட்டியே ரங்கநாயகியே. உங்களுக்கு திருமணமணி மண்டபம் இருக்கு, இந்த மண்டபத்துக்கு திருமணமணி மண்டபம்னு பேரு. அதுல ஆதிசேஷன் இருந்திருக்காங்களாம். மேல ஒரே குடை, பெரிய பலமல பலவர்கள் குறை குடை சக்கரவர்த்தி எல்லாம் ஒரு பெரிய வெண்கற்ற குடைன்னு வெளுப்பா இருக்கும். அது முத்து எல்லாம் இருக்கும், பல அங்காரம் இருக்கும். அது போட்டுனா அவன் தான் சக்கரை வெட்டியே இருக்கும், எல்லாரும் போட்டு முடியாது. அது வெண்குற்றப்படைங்களே அதையே இருக்க ஆனந்தம். சாந்தோதில் எந்த ஒரு நிலை, ஆனந்தமான சாந்தமான நிலை எல்லாரும் அனுபவிக்கிறது, பெருமாள் அனுபவிக்கிறது. அதை ஒத்தருக்கொத்தர் அத்வைத நிஷ்டான பிரியாத நிலை. ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து மிதனம் ஒரு தேவதையும் நடந்துட்டு அத்வைதம்னா சங்கர அத்வைதி இல்ல, ரெண்டு இல்லையும் இருக்கும், ரெண்டு தத்துவம் கிடையாது நமக்கு. லட்சுமி வேறே பெருமாள் வேறே கிடையாது, லட்சுமிநாதன் தத்துவம் அதான் அத்வைத நிஷ்டம். அப்படி ஜனரசமான ஆனந்தத்தை யாரு உண்டாக்குறா, நீ தானே உண்டாக்குறேன். அதான் இது விவரணம். உனக்கேற்கும் கோதமர பாவைக்கு ஆழ்வார் சொன்னார் நம்மளவா அறிவிக்க கருதியை பத்துல அபரியாப்தம் சேவிக்க சேவிக்க திருச்சி சொல்லிதான் அனுபவிக்கிறேன். கண் கட்டாத பார்க்காவா ஏன் இப்பதான் பார்த்தாலும் அடுத்த காலத்துல வேற மாதிரி பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஐயா ஆறாவது சேவிக்க சேவிக்க தெவிக்கவில்லை தெவிக்கவில்லை எனதாவியை அந்தரியாமி. அவர்தான் ஜீவனுக்கு அந்தரியாமி. என் உயிரை ஜீவனே அவர் தான் இல்லை. இங்க நான் அவன் அந்தரியாமியாக உள்ளே இருக்கிறான். மறக்காமையும் எவ்வளவு சேவிச்சாலும் திருப்தி பெறலை. உன்பிட்டாய் இனி உன் மொழியாய். அப்படிப்பட்ட நீ எப்படிப்பட்டவன், தாயாம்பு வண்ணத்தவன் அனுபவிக்கும் போது அரசிய புஷ்ப கண்காசம் அந்த மாதிரி கருப்பானவன். அவன் கருப்பு என்னன்னு சொல்ல முடியல, ஒவ்வொரு விதமா வர்ணிக்கிறான். செங்கனிவாய் தாமரை கண்ணன் கண் தாமரை வாய் கோவை வாய் சிறப்பான உதறுகள். அது தகுந்த பத்னி இருப்பான். ஒரே சமமான ஒரு அழகு லாவண்யம் எல்லாமே. ஆயினாரே உனக்கேற்கும் கோலமாவை கோலமாமலுக்கு அப்படி அவளே பத்மா. பத்மானே பேரு, பத்மான தாமரை, அவ பேரே பத்மாதான். கோலமாமலர் பாவைக்கு அன்பேயோ என் அன்பேயோ எனக்கு மட்டுமா நீங்க அன்பைய பிரீதியா இருக்கவன். பிராட்டிக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமா இருக்கு. அதனால அப்படி அனுபவிக்கிறார். உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவை உனக்கு ஏற்கும். உன் மனசு எப்படியோ அதான் அவன் மனதான் ஓடும். நீ உன் சொல்ல அவன் சொல்ல மாட்டான். ஒரே மனசு எனக்கு ஏற்கதான் அத்வைதம். மனசுலயும் ஒரே மாறு. உனக்கேற்கும் கோலமலர் பாவை பெருமாளை கேட்டு விடாட்டி யாரும் தரிசனம் கிடையாது. பெருமாளுடைய ரூபம் என்ன, குணங்கள் என்ன, விபூதி வைபவங்கள் என்ன, லீலைகள் என்ன, ஒரே ஒன்றொழியா பெருமகளும் தானுமாய் ஒரு நிறைவாழ்வு என்ற உயிரெல்லாம் அது அறிவிக்கிறார்கள். ஒன்றொழியால் திருமகளும் காரணமாகி ஒரே மாதிரி அழகான கைவலையெல்லாம் சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமகள், அதுவே திருமகள் சீன் பேசியா, திருமகளும் தானுமாகி இவ்வுயிரை என்ற சிருஷ்டியில பெருமான் மட்டுமா சிருஷ்டிக்கிறார், பிராட்டி இருக்கா, ஒரே எண்ணத்தோட ரெண்டு பேரும் சிருஷ்டிக்கிறான், இந்த ஜீவன் இப்படி சிருஷ்டிக்கிற சிருஷ்டிக்கிற போய் சிருஷ்டிக்கிறோம். திருமகளும் தானுமாகி ஒரு நேவால் அத்வைத நிஷ்டான ஒரே எண்ணம் ரெண்டு பேருக்கும் உயிரெல்லாம் உய்ய சிருஷ்டிக்கிறார், அதெல்லாம் ரட்சிக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து. வன் தோயனகர் வாழ வசுதேவர்காய் அவதாரம் பண்ணிச்சே கூட திருப்பிராட்டி இருக்கா, ஒரே வரான் ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி சீராஜியிலேருந்து ஓடி வரான் பெருமாள், பெருமாள் கிருஷ்ணா வரும்போது ருக்மிணியா வரான், ராமாவதாரம் அடிக்கும் போது சீதையா வரான். அதனாலே வன் தொகையினர் வாழ ஸ்ரீராமவனிகேதனா நாகபரியங்கமுத்திருஜே அந்த ஆதிசேஷன் பள்ளி சுகமான அந்த பார்க்கடல ஆதிசேஷனுடைய படுக்கையும் உருட்டு ஓடி வரான் எதுக்காக அவதாரம் பரணம். வன் தொகையினர் வாழ துவாரகாபுரிய வாழ வைக்கணும், துவாரகாபுரி சத்த முக்தி கேட்டத்துலே புலி துவாரகா விசேஷவாசமாக அது இன்னும் பெருமாள் அவதாரம் பண்ணாச்சு புகழ்பெறும் துவாரகா வன் தொகையினர் வாழ. அது மட்டும் இல்ல, அது போதுமா கிருஷ்ண அவதாரம் பண்ணா வசுதேவ தேவியெல்லாம் மூணு ஜென்மமா பெருமாளையே தொழில் பிள்ளையா பெருமாள் பகவான் புத்திரன் தபஸ் பண்றான். அதுக்கோசம் வசுதேவத்தாயின் தேப்பாகி நின்று யாரா என்ன சூதம் பண்ணாலும் அதுக்கோசம் அவதாரம் பண்றான். அர்ஜுனுக்கு சகாவாகணும்னு நினைக்கிறான், அர்ஜுனுக்கு பந்துவாகவும் இருக்கான் போகலாம இருக்கான், ஒரே வயசு ரெண்டு பேரும். அப்படிப்பட்ட அவனுக்கு யுத்தத்தை கிளப்பி விட்டு பூபாரம் தரையிறதுக்காக பூமிக்கு உபகாரம் பண்ணலாம். பாண்டவருக்கு தொந்து தொந்தரவு கொடுத்தா அவன் பங்கத்தார்கள துரியோதனார்கள் ஒரே அர்ஜுனுக்காக யுத்தத்தை பண்றானே, ஒரு தர்மம் அது கட்சி தர்மம். அதனால யுத்தத்தை பண்ணுன்னா கேரளம் நிறுத்திட்டான், நீ தேர் மேல நெல்லு, நீ ராஜா ஓடியும் நான் தேர ஓட்டுறேன், நான் சாரதி நீ ரதி என்று கேட்பாகினாகி நின்ற அழகாக இப்படியெல்லாம் வந்து அனுபவித்த தண்டுலகம் மாறவன் தானே சொன்ன துளசி மாறவனவன் துளசி தந்தை அமைச்சவான் திருவதி அச்சனமன்றம் மார்பில் தெரிப்பான். துளசின்னா அவள் படித்து பகவான் துளசி இல்லாத ஆராதனம் கிடையாது. அவள் தற்கும் தனி தருமன் தான் எமக்காய் நீதியெல்லாம் உதேசம் பண்ணான், தனி தர்மத்தை உதயம் பண்ணான் தரிசெஞ்சு பக்தியோகம் ஆரம்பிச்சு கொடுத்தாரு வியாக்கியான முதல்ல. ஆனா அது சரணாகதியும் சேர்ந்தது, பக்தி பண்ற உபாசம் பண்ண முடியாது வாழ் அதே சர்வதுமா சோகை பற்றி சரணாகதி பெரியமான பெரிய அதிகாரம் பண்ணார் தேசிய பிரயத்தாரு. அதனால எமக்காய் தனித்தருமம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், என் காலில் ஒழு தனித்தருமம் அதான பிரபண்ண தர்மம். அந்த கடைசியில் உதயிச்சுட்டானே தனித்தருமம் அதுதான் உபதேசம் பண்ணார் நம்மாழ்வார். அதனால அவருக்கு பிரபன்ன ஜன கூட்டம் பெருமாளுடைய அபிப்பிராயத்தை விளைக்கிறார்கள். சரணாகதி பண்ண போகும் நம்மளெல்லாம் பக்தி பண்ண முடியாது, அதனால எல்லா ஆழ்வாருக்காக முதல்ல இருந்தார் அவர், அவருக்குதான் முதல் மரியாதை பண்றோம். பிரபன்ன ஜன கூட்டத்தான ஆழ்வார் பண்றோம் சாமிச்சு கொடுத்தார். தன்மை என்றும் கண்டு கழித்து அழிகூடவிலக்கா என்று இப்படி வீதிகள்லாம் பண்றாங்க. பிராட்டியோடு தான் பண்றான், பிராட்டி இல்லாத பிராட்டியை பற்றி தெரிவிக்கல வந்த சராசர பட்சம் பெருமான உறவு இல்லை, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஒரே மனசானே. அவ யார் விஷ்ணுபத்னி, இவர் யாரே சுயப்பதி பிரிக்க முடியாது. தேவி பூபதார் திவுன்ற தாத்துடைய திவுதான் விளையாட்டு பிரகாசன் உள்ள அர்த்தம் உண்டு விளையாட்டுடனே அவர் எடுத்துக்கலாம். அதனாலே ஜெகத் வியாபாரர் வரையாற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து பெற்றார் தேவி. அப்படியே எப்படி இருக்கு ஒரே வாசனை, எங்க பார்த்தாலும் வாசனை மாலையுடைய வாசனை கேட்பானே பெருமாள் உடனே வைஜெயந்தி மாலை இருக்கு. பரிசகந்தம் அப்படி இருக்கக்கூடிய மேல பரமுடி ஆறு விசேஷம் பரமுடிச்சு இருக்கான். ஆயிரம் மரங்கள், ஆயிரம் மரம், ஒரு பாம்புக்கே வாசனை உண்டு. தாழம்பூர்ல பாம்பு வருது, நல்ல பாம்புக்கே வாசனை உண்டு. ஆதிசேஷன் எப்படி கேட்கணும்? நித்திய சூரியாச்சவர் அவருக்கு சிங்காசனமா நின்றால் கொலையா அதை ஆய்வாக அனுபவிச்சார்கள். அப்படி உபரி பணம் அறத்துல ஆதிசேஷனுடைய படங்கள் வாசனையோட விளக்கோடு இருக்கு. அப்படிப்பட்ட ஆதிசேஷன் உபரி கந்தம் உபரி பண அரசி பரபரப்பு வேற, வாசனை வேற. எப்படி அனுபவிக்கிறார் ரங்கநாதன் சேவிக்கணும் ஆசிரியரும் குலசேகர பெருமாள் குலசேகரர் வாழ்க்கை. அவர் வந்து கேரள தேசத்தில் பிறந்தால் எத்தனை பதிமூணு திவ்யதேசங்கள் சொல்லுங்க, ஏகப்பட்ட திவ்யதேசங்கள் இருக்கு. அதை குறித்து ரங்கநாதன் சேவை ரொம்ப ஆசை. சோழ தேசத்தில் இருக்கிற ரங்கநாதன், ஏன்னா ரங்கநாதன் பூலோக ஓய்ந்து தான் அவர் முதல்ல அச்ச பெருமாள் அவர் தானே. யுகேஷ்நாதாரை கொண்டு வரப்பட்டது நேரம் சித்திரலோகத்திலிருந்து பிரம்மஹாராஜ பெருமாள் அயோத்திக்கு வந்து இங்க வந்து அருள். அவரை சேர்க்கணும் ஆசை குலசேகர பெருமாள். அவர் தனி என்ன குஷ்ட ரங்க ராத்ரா குஷ்யதே ரங்க ஆத்ரா தினே தினே எல்லாம் கிளம்புகிறான்னு ஸ்ரீரங்க பெருமாள் சேர்ந்து கிளம்புவான்வர். ராஜா போலியோ அன்னைக்கு கிளம்ப முடியாது, ராஜ காரியங்கள் இருக்கும். சரி நாளைக்கு போறான்வர் கிளம்புகிறான்னு வர அது முடியாது. அதான் குஷ்யத்தே தினமும் அவர் கடமை என்ன கேட்கணும், ரெண்டு ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும். இந்த கோஷம் தான் அவர் ஆரம்பிக்கிறார். முதல் பார்த்தோன்னா என்ன, இருளிய சுடர் மணிகளை வைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி குணமாயிரங்கள் வாழ்ந்த அற வருஷ பெருஞ்சோதி அனந்தனும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகரவு தண்ணீர் பொந்தி திருக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணில் என் கண்ணினைகள் என்றுகோரோ கழிக்கும் நாளோ நாளே என்னையும் ரங்கநாதன் பார்த்து என் கண்கள் ஆனந்திக்க போகுது. எப்படிப்பட்ட ரங்கநாதன்? ஸ்ரீவைகுண்டநாதன் தான் இங்க வந்திருக்கான். பூலோக வைகுண்டனே சொல்லுவாரு, சேசுராஜியா பிறந்திருக்காங்க. எப்படி பெருமாளின் பதவியில் சென்றால் குறையாம் இருந்தால் சிங்காதனமும் என்று பலவிதமான ஊழியர்கள் பண்ணக்கூடிய ஆழ்வார்கள் மாதிரி பண்ணக்கூடியவனும் இதுவரைய சுடர்மணிகள் எனக்கும் நெற்றி. இந்த ஆதிசேகன் எப்படி இருக்காங்க வந்துகிறார் பெருமாளுக்கு ஆசனமா இருக்கானே. இப்ப சாய் செய்யா சாயா செய்யாவா இருக்கானே படுக்கை பலபலான பெருமாளுக்கு அந்த ஆயிரம் தலையிலும் மணிகள் நாகத்துக்கு மணி ஒன்று வைகுண்ட ஆதிசேகத்தை கேட்கணுமா. ஆயிரம் தலையிலும் மணிகள் பல பல பல பல நம்ம செயற்கையா மணி போட்டுக்கிறோம். படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு இருவழிய இருட்டே போயிருந்தான். ஒரு ஒரு விளை ஒரு விளக்கா ரெண்டு விளக்கு ஆயிரம் தலை இருள் போலமாக கூடிய ஆதிசேகனுடைய தலைவனுடைய மணிகள் மணிகள் இமைக்கும் நெற்றி அல்லது ஆதிசேகனுடைய நெற்றி இனத்தொற்றி அணிகோணமாய் புசு புசுன்னு காத்து வருது. அவர் ஸ்ரீரங்கான் பகவான் பெருமாள் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அணிகோணமாய் ஆவணமாக இருக்கான் பெருமாளுக்கு, ஆபரணமாக இருக்கான், அலங்காரமாக இருக்கான், குறையா இருக்கான். செய்யாசன ஆளுந்த அனுபவிச்சாரு அணிகுலமாய் ஆயிரங்கள் ஆர்ந்த பெருமாளுக்கு நன்மை கொடைபிடிக்கணும். அப்படி சொல்லி ஆயிரம் படத்தை விரிச்சு இருக்கக்கூடிய ஆதிசேகம் அரவரச பெருஞ்சோதி நாகங்களுக்கெல்லாம் ராஜா நாகராஜன் அனந்தாய நாகராஜாய மகன் ஆதாசித்திரன் நினைக்கிறவன் அரவரச பெருஞ்சோதி ஆதி நாகராஜன் அவனே ஜோதிஷ் அதிகம். பெருஞ்சோதி அனந்தன் பெருமாளுக்கு அனந்தன் பேரு, ஆதிசேத்து அனந்தன் பேரு. நிறைய கல்யாண வளங்கள் உள்ளத்தினாலே அந்தம் இல்லாத அனந்தன் பகவான் அனந்தனும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை வெள்ளை அணை பார்க்கிறது பார்க்கிறது வெள்ளை ஆதிசேடி உடம்பும் வெள்ளை. ஆனால் பெருமாளுக்கு சில்லு இருக்கணும் அதனால உயர் வெள்ளை அணை அது ஏது அதில் படுத்திருக்காங்க ஸ்ரீரங்கநாதன். திருவரங்க பெருநகரூர் எங்க படுத்திருக்காங்க ஸ்ரீரங்கத்துல ஏன் படுத்திருக்காங்க? ஸ்ரீராமத்துக்கு சமம் வைகுண்டத்துக்கு சமமான பூலோக வைகுண்டம் என்ற ஸ்ரீரங்கத்துல திருவரங்க பெருநகரூர் தண்ணீர் பொன்னி அது மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு ரெண்டு பக்கமாக பெருமகள் ரெண்டு காவிரி பிரிஞ்சு ஓடுறது பொன்னின்னு பேரு. பல பலவாக இருக்கக்கூடிய பிரகாசமான தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆறு ரெண்டு பக்கம் ஏ ஓடுறனர் அப்படியே பெருமாள் திருவடியே அப்படி அறையாத அரசாங்க பிரிச்சு விடுறதாம். தென்னீர் பொழுது பெருக்கையால் அது இவரிடம் பள்ளி கொள்ளும் ஆனந்தமா பள்ளி கொண்டுதான் இந்த திசையில சேஷசாலியாக கருவணையை அகசிய புஷ்ப சங்காசம் காஜாம்பூதத்தவன் மேல ஆதிசேஷன் ஒரு மணி வெள்ள மணி பொன்மணி பெருமாள் கருப்பு மணி பல படம் இருக்கும். பெருமாள் கருப்புன்னு அருகில்லாத கருப்பு இல்லை மணி கருமணி விபங்க நீலாக கோபாலன் சேர்ந்த ஒரு இந்திர நீலக்கல் அது ஒரு விதமான நீளம் கருப்பு சேர்ந்து அதை உடைச்சால் உள்பால் எப்படி இருக்கும் அவரு பரபரப்பான கருப்பு கருமணியை கோமலத்தை கருமணியினும் கருமான் பெருமாள் கோமலம் மிருதுவானவர் எப்படி மிருதுவானவர் பூ பூ இப்படி அது தாமரை ரொம்ப மிருது அதுல பிறந்த பிராட்டி எப்படி இருப்பா அவரும் மிருது அவர் பெருமாள் திருவடி வருடி விடுறாளாம் அவர் யார் கை எப்படி இருக்க அவளுக்கு அவர் தொட வருடி விட பெருமாள் கால் செவந்து போடுறோம் அப்ப அவளை காட்டுல எவ்வளவு மிருதுவா இருக்கு கோமலத்தை அவளை மிருதுவானவன் பகவான் திருக்கிரமத்தார் எடுத்து ஒரு அடியார் பகவான் அளந்தானே அந்த திருவடி எங்க அவசாரம் பெருமாள் திருவடி வர்ணிக்கிறது எப்படி பாருங்க கோமலத்தை எப்படி நான் கண்டுகொண்டு எப்ப நான் சேர்ப்பேன் அப்படி பெருமாள் அப்படி கைங்கிற வந்தார் உபரி சென்றால் குடையாம் நிவாச செய்யாதன ஆள வந்தார் அழகிட்டபடி ஆள முதலாடுவார்கள் சென்றால் குறையாம் குறையா இருக்கான் பெருமாள் எப்படிதான் இருக்கான் சேகரன்னு பேருவர் எல்லாம் சேகரன் பெருமாள் சேர்த்திய சுவாமி கைங்கிற மண்டபம்தான் சேகர் தேவடன் சேகரன் இல்லையா விசுக்கன சேகரன் இல்லையா பிராட்டி சேட்டி இல்லையா சாமரவி சமண சேகரன் இல்லையா தேவடன் சேகரன் இல்லையா நம்மளாம் சேகரன் இல்லையா நமக்குதான் சேகரன் பேரு ஆனா சேகரன் சொன்னா ஆதி சேகர் தான் குறிக்கும் ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படியா நான் தான் எல்லாம் பண்ணுவேன் சென்றால் குறையாம் குறையா இருப்பான் பெருமாள் உட்கார ஆரம்பிச்சா உடனே சொல்லிட்டு ஆசனம் ஆயிடுவான் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நிக்க ஆரம்பிச்சா பாதுக்கு மாதிரி ஆயிடுவான் பாதுகையே பாம்பு ஆதிசேகன் தான் நீள் கடலல் என்றும் புனையாம் எப்பும் பார்க்கடல பெருமாளோடு இருக்கிறதுக்கு பலவிதமா இருக்கக்கூடியவன் மணி விளக்காம் பல படாமல் ஆயிரத்திலையும் பெருமாளுக்கு வரக்கு தீபம் ஏற்ற உபச்சாரம் முடியும் அப்படி அந்த கைங்கரியம் பண்ணுவான் மணி விளக்காம் பூம்பட்டாம் அதற்கான பீதாம்பரமும் ஆயிடுவான் பெருமாளுக்கு புல்கு மனையாம் இப்படி கை வச்சிருந்தா தலையானே தலையானே ஓட முடியும் அதுவும் அவன் ஆயிடுவான் இப்படி திருவார்க்கரவு எல்லாம் நான் பண்றதுனால சேகை திருதீரிட்டன் ஜனகின் அந்த காலம் வந்தார் அவனுக்கு தான் சேகரன் பேரு நமக்குலாம் சேகரன் பேர் சரி சேகரன் யாரு நிச்சய சூரியன் அவன் தான் ஆனா படுத்த பையனாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டுன்னு ஆழ்வார் சொன்னார் அப்படிப்பட்ட ஆதிசேகனுடைய திருப்பார் கடந்த செய்யாசனம் வைகுண்டத்தில் உட்கார்ந்து ஆசனம் வாசனை வேலை கந்தம் பொருள் உபரி பணம் அரத்ன ரத்னங்கள் லோச்சிகி ஒளி வேலை இதானன் கொடை மாதிரி மேலே செய்யல் மேலே மேலே அங்க இல்லாட்டா கூட ஒரு உபச்சாரம் அனந்தன் பேரு உனக்கு அனந்த போகம் போகினாலே பாம்புக்கு பேரு அது சேகரனுக்கு சரி போகம் அந்த போகத்தை அனுபவித்தவர் அப்படி எல்லாத்தையும் பத்து மேல உட்கார்ந்துருக்க ஒரே கொடை எங்களுக்கு அந்த கொடை என்னத்துக்காக இருந்தார் ஆதிசேகர கொடை வெண்பற்றக்கூடிய சக்கரவர்த்தி சாமி சர்வலோக சுவாமி சக்கரவர்த்தி கொடை சாத்து வாங்கலையோ பெரிய சக்கரவர்த்தி அழகான வெண்பற்றக்கொடையும் வா இந்த லோகத்திலேயே அதுக்கு இந்து கொலை வேண்டாம் நான் கொலை பிடிக்கிறேன் ஆதிசேகரம் ஆயிரம் பணாமணியோடு பணாரத்ன ரோஜிகி ஏகாதபத்ரம் ஒரு கொடையங்கே வரான் அப்படி வரக்கூடிய வாசனைகள் சுகுமார துகஸ்பரிச யாது வார்பியத்தை சொல்றாரு பெருமாள் எவ்வளவு கோமலமானவர் கோமலத்தின் குலசேக வசுமார சுகுமார ரொம்ப முது ஜாஸ்தி சுகஸ்பரிச சுகம் தேவி ரவங்கிருதம் சுவவிக்கிரக குணாராம பசுவனை இவ பூஷணைகி கலர் அதாவது சுகுமாரம் சுகஸ்பரிசம் வாசனைகள் இப்படிலாம் பூஷணங்கள் பூஷணங்களாம் இப்படி ஆதிசேஷனுடைய சர்வேஸ்வரேஸ்வரன் காமிக்கிறார் அந்த முறையினாலே ஆதிகேஷன் பிறகு இருக்கிறாரு. காம் தேன கூட யார் இருக்கா? காந்தம், காந்தம் இழுக்கும். பெருமாள் இவளை பார்த்து ஈர்க்கப்படுவார். காந்தம் பேரு மனையாள் அழகானவன் அர்த்தம். காந்தம் அழகிருக்கும் பேரு காந்த ஸ்ரீர் அப்படி ஆள வந்தார். சத்தீஸ்வரர் ஆரம்பிக்கிறாரு. சிறந்த பண்புகளை உடையவன் பெருமாள் அவள் காந்த காந்தன் பேரு. அப்படிப்பட்ட அந்த அழகானவன் விதையாட்டியே இருக்கக்கூடியவன் சிதாந்திய ஒருத்தவனை யார் மாலை எத்தனை யாருக்கு எடுத்து போட்டா? எத்தனை பேர் இருக்கா? ராட்சசா, தேவர்கள், பிரம்மா இத்தியாதிகள், ரிஷிகள், யக்ஷர்கள், கருடர், கிண்ணர்கள், எத்தனை பேர் இருக்கா? எல்லாரும் பாதையே ஒரு நீள போய் பெருமாள் மார்பு மார்பு போட்டு போட்டான். அப்படிப்பட்ட காந்தன் அப்படி எத்தனை குணங்கள்! சாந்தோதித குண விபவைகி, சாந்தோதிதம் ஒரு குணம். சாந்தோதிதம் நித்தியோதிதம் சம்பிரதாயத்தை பெரியவர்கள் சொல்லுவான். நித்தியோதிதம் சூக்ஷமானது அது. சாந்தோதிதம் வரராஜ பஞ்சாசத்துல தேசிகன் செஞ்சிந்தயந்தி அகிலகே ஜவிபட்சபூதம் சாந்தோதிதம் சமவதாகதையேன தன்யாக நித்யம் பரம் வரத சர்வகதம் சுதுக்ஷம் எஸ்பந்தனந்ததும் அயம் பவத ஸ்வரூபம். ஏ வரதாஜனே, உங்களுடைய சொரூபம் எப்படி இருக்கு தெரியுமா? பெருமாள் பாகவதால் தன்யர்கள் சுகதமாக எப்படி அனுபவிக்கிறார்? சஞ்சயந்தி உன் குணம் எப்படிப்பட்டது? அகிலகே பக்ஷபூதம் விபக்ஷபூதம். கெட்ட குணங்களே அண்டாதவன், தூர போக கெட்டவர்கள் வராது. அபகத பாத்தத்துவம் அகிலகேஜ பத்திரிகை கல்யாண பாஷிகார் உயர் வர உயர்நலம் உடையவன் அப்பேற்பட்ட கெட்ட குணமே கிட்ட நெருங்காதவன் என்னன்னு தெரியாது. பெருமாள் குணங்கள் சமவதா சாந்தமான நிலை ஹிருதயேனியாக. அந்த சாந்தமான நிலையை சாந்தமான ஹிருதயம் கொண்ட பக்தர்கள் உபாசிக்கிறார், நித்தி உபாசிக்கிறார். நீ நித்தியம், நீ எப்படி இருக்க? நித்தியம் சர்வகதம் எல்லாத்தையும் போகக்கூடியவர் நீ. விஸ்வம் விஷ்ணு சுசூக்ஷ்மம் அணுக்கும் அணுவாய் இருப்ப. அணோரணி யான் மகதோ யான் சுசூக்ஷ்மா சூக்ஷ்மம் சுசூக்ஷ்மம் அப்படி இருக்கவன் சாந்தோலிதம் இந்த இடத்துக்கு பேர் இப்படி இருக்கு. அப்படி பரஸ்வரூபத்திலே சாந்தோலிதம் உண்டு, நித்தியோலிதம் உண்டு. நித்திய விபூதி பரிச்சேதத்தினாலே சாந்தோலிதத்திலேயே உண்டு, வியூகம் இல்லையும் உண்டு. உபனிஷத் பாஷ்யகார் வியூகத்தில் அதை காமிச்சார். நித்தியோதிதானி சம்பவோ சதா சாந்தி லோஹரி, சாந்தி கொடுக்கவன் நித்தியோதிமாக வைகுண்டத்தில் இருக்கான். அதனால வாசுதேவோத்பன்னா சாந்தோதி சஞ்சினா சாந்தோ என் பேரு வைகுண்டத்தில் இருக்க வாசுதேவனுக்கு சாந்தோதிதம். அவன்தான் வியூகத்திலேருந்து வரான். சங்கரன் பிரத்யுமன் அனிருத்தன் அதிலையும் தொடரான். அப்படிப்பட்ட குணம் உள்ளவன் சாந்தோதிதம் பாஷித்து இங்க பராசரப்பட்டு அது எல்லாத்தையும் எடுத்தேன். நாலு எல்லாத்தையும் எல்லா குணமும் உண்டு. சாந்தோதிதம் குண விபவைகி, சாந்தோதித குண விபவைகி துவாம் அருகதா காந்தேனே மிகவும் எம்பெருமானோடு ஒருவருக்கு சக பிறாக்கு எப்படி இருக்கா? தேவியே உன் காந்தன் சாந்தோதிமான காந்தனோட நீ ஒன்னா இருக்கியே. அற்புத்த சம்சார கந்தம் கொஞ்சம் தோஷமே இல்லாத தெய்வமேனி திவ்யாத்ம சொல்லும் ஆலம்பனாம் ஆலம்பரோ மகாலோகா சரீரா எத்த சம்சிதே தியானம் பண்றவோடு விஷ்ணு புராணத்தில் உபதேசிக்கப்படுது. நீ எங்கும் பெருமாளை தியானிக்க முடியுமா? கஷ்டம் அது. சாலம்பனம் மனசுக்கு பிடிக்கிறோம், இழுக்கிறோம். அப்படி கை காதம் மாதிரி இருந்து ரூபத்தை பார்த்தது மனசுல வாங்க முடியும். சாலம்பன மகாயோகான்னு பேரு, அதுதான் விரை. எல்லா யோகத்தையும் விரை. எத்த சொல்லுதே மனசியாகதே தம்மிக்கு குஞ்சதாம் ஜாயதே முனி என்று சரணாய தேவியில் தேசிய தேவன் சொல்றார். பத்மா விராம வரலட்சண பாடிபாதன் மிருதுனர் கோமலத்தை சரணாய தேவி தேசிய பெருமாள் எப்படி பத்மா விராம வதனேக்ஷன் உன்னுடைய கண் பார்வை இருக்கு, திருச்சியான பார்வை. செங்கன்னு தாமரை கண் பொன்னதி காட்சன் அந்த பாதம். திருக்கண்கு பார்வை எப்படி இருக்கு? திருக்கையன் அப்படி இருக்கு. பாதம் திருவாயுதம் அப்படி இருக்கு. திவ்யாயுதம் கண்கபாலன் கைக்கபாலன் ஒரு தாழ்வாசவர் எல்லாமே கமலம் பெருமாளுக்கு. திவ்யாவில் ஆவரணம் மாலை விலேபனம் தான் தேசிய சந்தனங்கள். இதோடு கூட யோகேனாதே நாதனே சுபமாஸ்திரயம் ஒரு திருமேனிக்கு சுபாஸ்திரயம் பேரு. இத்தனையும் நினைக்கிறோம். திருக்கைகள், திருக்கால்கள், திருக்கண்கள், சந்தனங்கள், ஆயுதங்கள், ஆபரணங்கள், இப்படி நினைச்சாக ஆரம்பம் தியானம் பண்றது ரொம்ப இலக்கு. அவர் சுபம் ஆச்சரியம் இப்படி திருமையினோடு சேவிக்கிறதுக்கு சுபதத்துவம் யோகத்துக்கு மேலே வளர்க்க சுபாஸ்திரியம் பேர். திருமேனிக்கு பெருமான அது சுபாஸ்திரியம், அதில் விக்கிரகாராதனம் பெருமாள்ல கோவில்ல சிறை வைத்து சேவிக்கிறோம். ஆத்மவந்தா தாரம்பனேன பரிசந்திய மண்டல கொள்ள முடியும் கூகன் இருந்தால்தான் யான் திடித்தின் அவன் திருப்தி அடைகிறார் என்று காந்தேன சக பிரார்த்தி பெருமாளோடு இருக்கார். யோகிகஸ்தம் பிரபச்சந்தி பகவந்தம் சனாதனம் யோகியில் தியானம் பண்றார். இன்னும் சரணாகிஜிபியில எப்படிதான் தியானம் பண்றார் அப்படி தேசி சொல்ற போது மானாதிலங்கு சுகபோத மகாம்புராசம் மக்னாஹிதே பவதஸ்வரூபே தாவத்யேண வகிதிம் ந பஜந்தி சந்த சம்சாரகர்ம ஜனிதேன சமாதிமந்த சம்சாரகர்ம ஜனிதேனே. இவங்க தொழில் லோகத்தை இருந்து இருந்து ஜனன மரணத்தை ஓயண்டு ஓயண்டு இந்த ஜனன மரணோட ஸ்தாபம் சகிக்கிறது பெருமாள் எப்ப சேவிக்கு போறோம். அதனாலே சமாதி பக்தி யோகத்தை அடைகிறார் தாபத்திரேன விகிதம் தாபத்திரையினாலே நம்ம இந்த லோகத்தை தோக்கி அப்படியே அழிஞ்சு போறார் தவிச்சுன்னு போறார். தாபத்திரயம் அடிக்கடி சொல்லுவோம் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக இந்த மூணு மனுஷால படுத்தும் ஆத்தியாத்மிக சரீரத்தில் வரக்கூடிய தலைவகை ஜோரம் உடம்பு இது ஒரு தோஷம், இது ஒரு தாபம் ஆத்தியாத்மிகம். ஆதி பௌதிகம் மிருகங்கள் காடு பூதம் பிசாசி இதெல்லாம் வரக்கூடிய உபத்திரங்கள் ஆதி பௌதிகம். ஆதி தெய்வீகம் ஏற்கனவே பண்ண வினையினாலே நம்ம அனுபவிக்கிறேன்னு அப்படிப்பட்ட ஒரு தாபங்கள் இது தாபத்ரயங்கள். இதெல்லாம் போக போகணும்னு பெருமை தியானிக்கிறேன். மக்னாஹா மகாம்புராசு சுகபோத மகாம்புராசு ஒரு இல்லாதவர்களுக்கு எண்ணவே முடியாது. மான அதீத அரங்கேய மானாதே தாங்கி அப்படிப்பட்ட ஒரு திருவடி தியானம் பண்றால் அதனால் சர்வசக்தி மயகா அதாவது விஷ்ணு புராணத்துல அது தியானத்தான் சொல்லித்தர சர்வசக்தி மயோ விஷ்ணு. விஷ்ணு எப்படிப்பட்டவன் சர்வசக்தி உள்ளவன் ஞான ஐஸ்வர்ய சக்தி தேஜாஜுனு எல்லா சக்தியும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஸ்வரூபம் பிரம்மனோ அபரம் எல்லா சக்தியும் சேர்ந்த பரபிரம்மம்னு ஒரு ரூபம் நிர்வியாபாரம் அனாக்கியம் வியாப்தி மாற்றம் அனுபவம் ஒன்றும் பணமாட்டாவன் விசாரம் இருப்பான் எல்லாத்தையும் உள்ள போந்திருப்பான் தனக்கு நிகழ் இல்லை அப்படி ஒரு ரூபம். ஆப்ப சம்போத விஷயம் சத்தா மாற்ற மலட்சணம் நல்ல விஜயானங்களை ஞானங்களை வேதாந்த ஞானங்களை உபதேசிக்கக்கூடியவன் இப்படிதான் இருப்பான் சொல்ல முடியாதவன் அலட்சணம் பிரசாந்தம் அபயம் சுத்தம் சாந்தோரில் சொன்னமே சாந்தமா நிலை உள்ளவன் எல்லாருக்கும் அபயம் பயத்தை போக்குவன் சரணாகதி பெறுவன் சுத்தமானவன் சுத்த சத்துவமான வைகுண்ட நிலையன் அவன் இப்படி சொல்ல முடியாது. துர்விபாகியம் அறிவாசம் அறிவியோ ஆணல்லன் பெண்ணல்லன் பெருமாளையன் யார் ஆனானர் அவன் சொல்ல முடியுமா முடியும் பெருமாள் ஆனான் சொல்ல முடியாது. பெண் அல்ல பெருமாள் பெண்ணா சொல்லாம இல்லை அப்ப ஆண் பெண் இல்லைன்னா அழி சொல்றவன் அழியா நீ ஆயோ ஆண் இல்லை பெண் இல்லை எல்லாம் அழியணும்னு சொல்றதே கஷ்டமா இருக்கு. எப்படி துர்விபாவியம் அசம்சயம் விஷ்ணு அகோக்யாமயோக்தம் ஞானமயமா இருக்கணும் விசுத்த விஜயான கனஸ்வரூபம் ஞான பிழம்பா இருக்கக்கூடிய பகவான் அப்படி பராசராக காக்கக்கூடிய ஆத்ம சம்போத விஷயம் தன் நிலையை காட்டக்கூடிய வேதாந்த விழுப்பொருளாய் உள்ளவன் அத்வைத நிஷ்டன் பிராட்டி பிரமாள் சேர்ந்திருக்குவான். அகம் செய்யும் யாரையும் ஆசிரிக்காதவன் ஒவ்வொரு தேவதை ஒவ்வொருத்தர் ஆசிரிக்கிறான் நம்ம பிரபு ஒருத்தர் ஆசிரிக்கிறான் பிரபு வந்து கடவுள் ஆசிரிக்கிறான் அவன் ருத்ரன் ஆசிரிக்கிறான் ருத்ரன் பிரம்மாவை ஆசிரிக்கிறான் பிரம்மா பெருமாள் ஆசிரிக்கிறார் பெருமாள் யார் ஆசிரிக்கிறார் அவரை யாரையும் ஆசிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அகம் செய்யும் ஆசிரிக்க வேண்டாதவன் பிரம்மா மாம் ஆசிரியதோராஜன் பெருமாளே சொல்றார் ஸ்ரீ ராஜாவே பிரம்மா என்னை ஆசிரிக்கிறான் நாகன் பிரதி உபாசித்தா நான் யாரையும் ஆசிரிக்கல மாம் ஆசிரியோரகூ நான் ஆசிரிக்க வேண்டியவன் யாரும் கிடையாது எல்லாரும் ஆசிரிக்க வேண்டிய நான் ஒருத்தன்தான் சர்வேஷாம் என்று மகாபாரத சொல்லப்பன் பெருமாளே சொல்றார் மனதாவது விசித்தேனே. அதனால சிஷ்டி பிழைங்களை செய்யலாம் லீலாய் போதி, இது பிழாத்து வழி செய்யலாம் வைரதான் அதையே ஆனந்தம் தரான் நித்திய விபூதி சாந்தோதிதா நித்தியோதிதா என்று அப்படிலாம் வியாக்கியானம் பண்றாரு. சாந்தோதிதம் வாதுவே தான் எல்லாம் மூணு வியூகத்திலும் காரணம் அந்த சாந்தோதிதம் தான். ஒவ்வொரு உபாசனங்கள் பண்றதா போறா, பக்தி உபாசனம் பண்றவாள் பக்தி ஒழித்தாலே வைகுண்டம் போறார், அது முடியாத அகிஞ்சினால் நம்ம மாதிரி உள்ளதா சரணாதி பண்ணி வைகுண்டம் போறோம், சில பகவத் பக்தால் ஆகமங்கள் மூலமாக உபாசிக்கிறார், அந்தந்த சாலோக்கியம் என்று சொல்லி பெருமாள் லோகங்கள் எழுவதற்கு சாலோக்கியம் பெருமாள் லோகங்கள் பெருமாளுடைய ரூபம் இருக்கிறார் சில பேர் பெருமாள் சங்கடத்தில் இருக்கிறார் எப்போ இருப்பார். அப்புறம் சாமி பின் பெருமாள் கிட்ட போய் அனுபவிக்கிறார், சாயுத்தியம் பெருமாளையும் சேர்ந்து வர்றார் கைங்கரிய மன்றத்தில், அது பலவித லோகங்களை நடாதுரமா சொல்றார். ஆமோதே புவனே பிரமோத உத சமோதே சங்கர்ஷணம் சங்கர்ஷந்தத்தை உபாசம் என்றவாள், ரஜும் கிரந்த உயகத்தை உபாசம் என்றவாள், அனிருத்த ரூபத்தை உபாசம் என்றவாள், ஆமோதம் புவனம் பிரமோதம் லோகத்துக்கு போய் அனுபவிக்கிறார் விஷ்ணு லோகங்கள். அதனாலே குருவானானை மதிவிற்கு சங்குணை பிறகி யுத்த அணில், அதனாலே பெருமாளுக்கு ஆறு குணம் சொன்னாங்க, ரெண்டு ரெண்டு குணமா ஒவ்வொரு யூகத்தை சொன்னார்கள், எல்லா ரூபத்தையும் எல்லா குணமும் இருக்கு. ஸ்ரீ ருத்மாத்மேகி ஸ்ரீதுநாத நாராயணான தேசியின் நவீனத்துவத்துல ஸ்ரீயுக ரெட்டை மூணு ரெட்டை மூணு ரெண்டு ஆறு குணம் உள்ளவன், விவாதித்த வாசுதேவம் எல்லாம் வாசுதேவனின் கலைதான், சீதாப்தினாதம் பஜே அது ஒரு வியூகம்ட்டார் தேசவாதிகள் யூகாந்தரம், இந்த சங்கர்ஷனாக அவன் மூணு பேரும் வியூகங்கள், கீராப்தி பார்க்கல ஒரு வியூகம், கேசவ நாராயண துவாதசி மூர்த்திகளும் வியூகாந்தரம், இது பரவாதேவர் திவ்ய மங்கள விக்கிரம் இதெல்லாம். ஆனா சாந்தோதிதம் சொல்லக்கூடிய பாகங்கள்ல சேர்த்துக்கிறீர்கள் சாந்தோதிதம், பிராட்டி ஸ்ரீபூ நீலாசேமனாக சேர்த்தனாக வைகுண்டத்தை பிரகாசிக்கிறான், தயாதேவி தயாசதகம்னு தேசியம் நூத்தி எட்டு ஸ்லோகங்கள், சீனிவாசனுடைய தயையை பத்தி சீனிவாசன் இருக்கும் சீனிவாசன் தயாதேவின்னு கருணையோ தேவியாக்கினர் ஸ்லோகமாக்கினர், செய்தியும் சீனிவாசத்த கருணாமிவு ரூபிணியும் செய்தின்னிதாயினியும் பிராட்டி அங்கு தொடரர் செய்தியும் சீனிவாசத்த சீனிவாசனுக்கே பெருமா பெருமை தரக்கூடியவள் தயாதேவியான தேவி ஸ்ரீனிவாசன் பேர், நம்மளால் சீனிவாசன் தான் சொல்லுவோம், தமிழ் திருவேங்கன முடியானோம் ஏழு மறையும் பேருனாவ நம்ம ஏழு மறை சொல்றதில்ல, பிராட்டி பேர் வரணுமே ஞாபகம் வரணுமே திருப்பி யார் ஏழுகிறான் சீனிவாசன் அவர்களையும் இங்கு உறைவார்கள் அழுவார் சேகரின் சீனவாதத்தை கருணாமே ரூபிணி தயாதேவி எப்படி இருக்கார் லட்சுமா இருக்கார் கருணையோடு இருக்கார் அது மட்டுமா இருக்கா பூமியை மாதிரி இருக்கா அதிசயம் விஸ்வ தாரிணியின் கஷமையா வாரணம்யா விஸ்வதார் லோகத்தைதான் தாங்குறார பூதேவி அந்த பூதேவி மாதிரி இருக்கா கஷமையை மாதிரி இருக்கா பொறுப்பதில் பூமி மாதிரி அப்படி இருக்கார் தயாதேவி ஸ்ரீயை கொண்டாடினார் பூதேவி கொண்டாடினார் நீலாதேவி கொண்டாடுறார் எத் போக பலகை துவம் சீனிவாசத்த பக்த தோஷத்தை என்ன பண்றார் நீலாதேவி அவர் பிராட்டி எப்படி இருக்கிறார் பெருமாள் தோஷத்தையே பார்த்து தண்டிக்க ஆரம்பிப்பான் பெருமாளுக்கு அது அவ்வளவு சாமர்த்தியம் உண்டு எங்கேயும் இருக்கான பிராட்டி நீலாதேவி என்ன பண்றாலாம் ஏ பெருமாள் தண்டிச்சு போறான் இந்த பக்தனை அப்ப அவன் என்ன பண்ணணும் அந்த கண்ணை மறைக்கணும் கண்ணை மறைக்கணும் கேட்ராக்ட் உண்டாக்கணும் அப்படின்னு பார்க்கணும் என் போக பட்டவை தூவம் போக பட்டலம் பட்டலம்னு ஒரு கண்ணுக்கு ஒரு வியாதி உண்டு அது பெருமாளுக்கு தரிசனத்தை மறைக்கும் அதை மறுத்து அவன் ஏன்னா அவன் பத்து வருடம் தெரிய கூடாது இவ்வளவு கிருபை அந்த நீலாதேவிக்கு அதனால இவ்வளவு பேர் இருக்கும் போது காந்தேசகாந்தவங்க ஸ்ரீ பூமியிலா சரிதனாக பயிரத்து பெருமாள் இருக்கான் ரங்கநாதி ரங்கநாயகியானவர் கொண்டாடுறார் எப்படி உன் காந்தன் சங்க பத்தி சொல்ற பெருமாள் சங்க வச்சு ஊதிந்தே தான் பெருமாளுடைய திருவாய் அகரத்தை எப்பவும் பருகிறான் சங்கர் சங்கம் எவ்வளவு ஆனந்தம் பராமையா இருக்கான் எத்தனை தேவிகள் இருக்கலாம் எத்தனை தேவி ஸ்ரீ பூமியிலா தேவி மட்டுமா நரகனுடைய நரகனை தம்சம் பண்ணி அவன் சிறப்பட்டு அதை பத்தாயிரம் பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டான் துவாரையில பத்தாயிரம் அரண்மனை பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு அரண்மனை அப்படிலாம் பாகவதம் சொல்றது அந்த வந்தார் நாச்சியார் பெருமையில அனுபவிக்கிறார் பாருங்க. 16,000 அவர் தேவி மாறு பார்த்திருப்ப சங்கே பொறாமையா இருக்கின்றது. பெருமாளுடைய பத்திரிகளுக்கு எல்லாம் பெருமாளுடைய அதரத்தை யார் அனுபவிக்கிறார்? நீ மட்டும் அனுபவிக்கிறியே, இத்தனை தேவி அனுபவிக்கிறியே. மதுவாயில் கொண்டார் போல் தேன் மாறி அனுபவிக்கிறேன் அவனுடைய அதரத்தை. மாதவன் தம் வாய் அமுதம், மாதவனுடைய வாயுடைய அமுதத்தை அனுபவிக்கிறேன் சங்கே. பொதுவாக உண்பதனை புக்கு எல்லாரும் அனுபவிக்கணும். பெருமாளுடைய ஸ்ரீதேவி நீராதேவிகள் இந்த 16,000 தேவிகள், எத்தனை தேவிகள் பெருமாளுக்கு உண்டோ அவள் தான் அனுபவிக்க வேண்டாமா? நீ மட்டும் அனுபவிக்கிறீ. சிதையாரோ உன்னோரு உன்னை பார்த்தா பொறாம வராது, வருது கோபம் வராது. செல்வ பெரும் சங்கே அனுபவிக்கிறார். அப்படி போய் ஸ்ரீபூமி நீரா சமைத்து சமைத்ததாக பெருமாள் அந்த வைகுண்டத்தில் சேவை சாதிக்கிறான். அதே மாதிரி சம்பிரதாய பிரபதேசம் சொல் பெருமாவளி சாந்தவத்தை சொன்னார். போது எவ்வளவு சந்தேகம் பத்து அனைவரும் பெண்கள் ஒவ்வொரு இவத்த ஒரு வர்ணம் இருக்கு. எத்தனை பேரும் சொல்ல முடியாது, முடியாது. இப்படிதான் பெண்கள் அணி உத்தரவுகள் இப்படி மூணு வியூகம் இருக்கு. ஒவ்வொரு யுகத்தை ஒரு சிறந்த வரைக்கும் வெண்மை செழுப்பு மஞ்சள் கருப்பு நாலு யுகத்தில் நாலு கரம் மாத்திருக்கேன். அவருக்கு கரம் உண்டானா மகாபாரதத்துல கிருஷ்ணன் வர்ணிக்கிறார். இப்ப கிருஷ்ணன் கெடுப்பார்கான் சத்தியுகம் கிருதயுகத்துல சுத்தமா வெள்ளையா இருந்தான். அனுயுகம் தனுஹு சுக்ரஹா, அதுக்கப்புறம் அடுத்த யுகம் திரேதாயுகமானதுல ரத்தமா இருக்கான். இரண்டாவது யுகம் திரேதாயுகம், மூணாவது யுகம் துவாபர யுகத்துல மஞ்சளா இருக்கான். இப்ப கிருஷ்ணனா இருக்கான் கலியுகத்துல இருந்தாலும் மகாபாரதம் சொல்லப்படுது. அதனாலே மணிபிஹீசு கிருஷ்ணி பகவதி காஞ்சன பாதகே விசித்திரான் யுகபேத மிகப்பெரும் முராரே யுகபதி தசதீப வர்ணபேதம். பாலியா சகசத்துல ஏ பாலியே பலவித கலர்ல நீ இருக்க, பொன்னா இருக்கு, மணியா இருக்கு, எனக்கு புத்தா இருக்கு, மஞ்சளா இருக்கு, கருப்பா இருக்கு, பலவித ரத்தங்கள் பூண்டு பாதையை சேவை சாதிக்கிறது. எதை காட்டுறது? நாலு யுகத்த நாலு எம்பதுமான குணத்தை காட்டுறது. மணி வீச ரத்த வீத கிருஷ்ணி பவதி காஞ்சன பாரதே விஜயத்தா யுக வேத விகல் பிதம் முதலே யுகபதி. ஒரே சமயத்துல நாலு யுகத்தை ஒரே தஞ்சையான காமிச்சார். ஒரு பாதையை நீ எல்லா ஆவணத்தையும் நாலு கரல போட்டு முடினாலே ஒரே சமயத்துல நாலு யுகத்தை பெருமாளை காமிக்கிறேன். பொன்னீர் பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை அது அறிவிக்கிறார். இவர் பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை பாசியுடைய பசுவின் மஞ்சள் பருஷமும் கருணம் இருக்கும். பாசின்னு பேர் அதான் பயிர மருப்பு பாசி பருப்பு வாங்க மேல பச்சையாகவும் உள்ள மஞ்சளா இருக்கும். அப்படி ஒரு கலக்கு கருப்பு முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் திருமங்கி ஆழ்வாரும் அறிவிக்கிறார். இப்படி ஒவ்வொரு இவருக்கு வண்ண வழங்கலாம் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. பவான் சர்வத்தை சொல்ல முடியுமா? விவரிக்காத எல்லா உலகத்தையும் எல்லா உண்டு, எல்லா சமயத்திலும் எல்லா குணமும் உண்டு. அப்பேற்பட்ட அகநீத மகா மங்கள குண எண்ண முடியாத பெரிய மகிமை வருந்த கல்யாண வந்து குணங்கள். அருகதா காந்தேனே உனக்கு ஏற்கும் பாவை, அருகதா காந்தேனே உனக்கு தான் பெறுவார்தான். அன்யோன்னு அத்வைத நிஷ்டா ஒரே சிதை ஒன்று பேருக்கும் அத்வைத நிஷ்டை இருவரும் ஒருவரான எண்ணம் அப்படி அந்த அரசத்தை அனுபவிக்கிற போது ஒரே ஐக்கியரசம் நித்த யோகம். பெருமாள் ரெண்டு பேரும் தான் மாதா பிதா, எங்களுக்கு ரெண்டு பேரும் தான் சேர்த்திகள் நகர் சீர்கள் தேசிகள் ஜலரச ககனாதி. அந்த ஜனங்கள் ரெண்டு பேரும் அனுபவிக்கிறது ஜனமா ரசங்கள் ஒரே மாதிரி போகங்கள். அப்படி இந்த ரசத்தை இணைக்கிறாராம் பிராட்சி. நீ ரங்கநாதி ரங்கநாயகியே இப்படி உன் காந்தனோடு சேர்ந்து ரசங்களை இணைத்து அனுபவிக்கிறீ என்ன போனியே அழகான குழந்தைகள். அவர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவருடைய இன்னும் என்ன சொல்றதில்ல அப்படி அனுபவிக்கிறே மணிபிகி ஆமோதம் அம்மா அனுபவித்தார். ஒவ்வொரு யுகத்தை ஒவ்வொன்றும் அதில் திருப்பாக்களுக்கு பேத தீபாவளியிடம் அங்கே பெருமாள் இருக்கார். சில லோகம் இல்லை, அது ஒரு விஷ்ணு லோகம் தான். ஆர்க்கிடுவது மாதிரி ஸ்ரீராம் தி மாதிரி அப்படி திருப்பாடு விதிகள் தேவதைகள் தான் கிடையாது. ஏதோ சொல்றான் அதுவும் சென்று வந்துக்கலாம்னு சொல்றான். ஆனா இப்ப வந்துட்டாங்க நாகர் போறாங்க இடத்துல பாகவதாரெல்லாம் ஒரே சேத தீபவாசிகள் பேரு பெருமாள் சேர்ந்துட்டே இருக்கான். இந்த பகுதி நோக்கத்தை ஒரு தீவு நாகரை ஏமாந்தேன்னு கேட்டது பகவான். இவரெல்லாம் நான் இடைவிடாம சேவிக்கிறேன், அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் கூடாது. நீங்க நாராயண ஜெயம் தான் பண்ணி வரேன், என்ன நீங்க வர்ற அப்படி பற்றி சொன்னாரு. தீபம் எத்தனை தீபம் உண்டு, சாதனை தீபம், பாகவதம், சக்ஷ தீபம், முஷ்கர தீபம், நம்ம இருக்கிற ஜெபூர் தீபம், அதே மாதிரி சேத தீபம், சப்த தீபாவதி. இந்த பூஜை பூமியானது சப்த தீபங்கள் கொண்டது, வைகுண்டமானது அது வேற, இங்க விஷ்ணு லோகமும் வைகுண்டம்னா இங்கேயும் உண்டு, பரவரன்றது அங்க போனா தீங்கு வராது நினைக்கப்படுறாவே அது வேற. அது கரங்காப்பில் நகர் அதுவே கிடையாது வைகுண்டத்துக்கு. இந்த லோகத்தை எவ்வளவு உண்டு, கோலோகம், சாந்தானிக லோகம், எல்லாரையும் சாந்தானிகளுக்கு பகவான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அழிச்சுன்னு போனான் இருக்கு. அதனால விஷ்ணு லோகத்தை இப்ப எப்படி மீட்டு எடுத்து வந்தா சைவத்தை பிரசித்தம். ஒரு பிராமணர்களுக்கு குழந்தை பிறந்தது, ஒன்பது குழந்தை குழந்த பிறந்தோடனே காணாது போயிடும், குழந்த பிறகு அழுது பொருளுக்கேற்ற காணாது போயிடும். இப்படி நேரம் ஒன்பது குழந்தையும் போச்சு, அதுதான் வாசல குழந்தை கலந்து காரணமே. ஒரு ராஜாவும் காப்பாற்ற சக்தி இல்லையா, துப்பு இல்லையா அந்த பிராமணன். அப்ப அர்ஜுன் காரை விழுது, நான் குழந்தை இவ்வளவு பண்ண ஒன்பதாவது கொண்டு பகுதியை நான் காப்பாற்றுறேன்னா ஜாக்கிரிய வில்லுதான் வச்சிருந்தான். மகா வில்லாலேவன் கிருஷ்ணன் பக்கத்துல இருக்கான், கேட்டது உடனே பண்ண அம்பால பறக்கிறான். அவன் அவ்வளவு வில்லாலேவன், பீஷ்மருக்கு படுக்க ஏற்பட்ட உணர்ச்சி படுக்கையாலே தரையை வரக்கூடாது பீஷ்மர், அம்பால பறக்கிறான் தரையில வரக்கூடாது பீஷ்மருடைய வரது அவருடைய பெருந்தாத்தா. அதே மாதிரி எல்லாத்தையும் ஆத்து சுத்தி கட்டிட்டான், யாரு குழந்தை எடுத்து போறா பாக்கலாம், எப்படி எடுத்து போறா பாக்கலாம், பார்த்தா குழந்தை காணும் மறுபடியும் என்ன ராஜா நீ பெரிய வில்லாடி குழந்தைய விட்டுட்டியே. கிருஷ்ணன் கவலைப்படாது, அர்ஜுன் கேட்காது, அர்ஜுனா உன்னால முடியாது, அந்த பிராமண குழந்தை போய் ஆசை வரலாம் சொல்லி நேரம் விஷ்ணு லோகத்துக்கு ஆசை போற வைகுண்ட லோகம் பாகவதம். இந்த வைகுண்டம் பெருமை பரவர வைகுண்டம் அங்க போனா திரும்பி வர முடியாது. பெருமான் என்ன பண்ற, வைகுண்டம் இந்த பயிர்களை ஒரு விஷ்ணு லோகத்தில் ஆசியம் போற நேரம் பெருமானை பாருங்க, இவரும் பெருமான் அவரும் பெருமான், அந்த பெருமான் கிருஷ்ணனை கேட்கிறார் வைகுண்ட வழியான பெருமான் எங்க வந்தேன்னு. போனீங்க குழந்தை வழி ஜீவன் இருக்கு, அது குழந்தை ஒரு அழகானவன், நான் காப்பாற்ற சொல்லிட்டேன், அது ஆசியம் போனது பெருமானுக்கு பெருமானு கேட்கிறார் ஆசியம் போட்டேன். உடனே அந்த ஒன்பது குழந்தை அப்படியே கொண்டு சேர்த்தார் கிருஷ்ணன் அர்ஜுனோட வந்து, போற வழி வர வழி வேற, அவருக்கு அர்ஜுனுக்கு போகவில்லை கொண்டு வர உடலுடன் கொண்டு கொடுத்த அதே மாதிரி குழந்தை அதே சரீரத்தோடு கொண்டு ஒப்படைச்சிட்ட அப்படிப்பட்ட சக்தி உடையவர். அங்கே கந்த மாறுவோக்கு கஜேந்திர மோட்சத்தையும் அப்படிதான் வைகுண்ட லோகம்தான் காமிக்கப்படுறது. அத்தியாய மார்க்கமா போனா திரும்பி அந்த மார்க்கத்தை காணிக்கல கிருஷ்ணன். அதனால வேற ஒரு மார்க்கத்தார அர்ஜுன் ஆசை போய் ஆட்சி வந்துட்டார். அதனால அப்படி வேத தீபம், அதுர்லோகம், விஷ்ணு லோகம், வைகுண்ட லோகம், சாந்தானி லோகம், கோலோகம் இதெல்லாம் விஷ்ணு லோகங்கள் உண்டு. அத்வைதானி போகானு பத்னாதி ஒரே கருத்தோதான் ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்மாரங்கள்லாம் பெருமாள் தான் வேண்டாம், விளையாட்டோடு சேர்ந்தான் பண்றான். ரசங்கள் ரெண்டு பேர் இருக்கும் விளையாட்டுல, அது அத்வைதம். ரெண்டு பாவம் இல்லாத அத்வைதம், ஒன்னும் ஒட்டுந்தாரம் அத்வைத தத்துவம் இல்லை. எப்போ ரெண்டு பேரும் ஒண்ணுதான் மிசுனம் இரட்டையில் கிராம் சேர்ந்தான் அனுபவம். காந்தேன சக விளையாட்டியோடு சில பெருமாளோடு சேர்ந்து இந்த ரசத்தை உண்டாக்குறான். சோகோசுரேகர் அக்கமான் சகா பிரம்மநாதன் முகுதனுக்கே அந்த பெருமாள் ஆமிரத்தை தராரு, பிராட்டிக்கு பெருமாள் ஆமிரத்தை தர என்ன. அதனால பெரிய ஆனந்தம் போன வழிந்த மூலவரைக்கே உண்டு. ரெண்டு சமாதானத்தவரேன்னு ஸ்தோத்திரம் போட்டார். லோக மாஸ்திரம் ஆனந்த குறவு கிடையாது, சாமியம் உண்டு, ஸ்ரீபதித்வம், ஜெகத் வியாபாரம், இது ரெண்டும் பெருமாள் பிராட்டி தான், ரெண்டு பேரும் கிடையாது, சிருஷ்டியாகலாம் என்று சொன்னார். ஆனேத வாதக்கு சொல் யாததேகம் வேதத்தை எடுத்தார். ஆனையில் அவாதம் சொல்கிறான், ஆனையில் அவாதம் சதையா சதேகம் சொல்லாமல் பிரதார்த்தியோடு தான் இருக்காதி. இப்படி தயாதி சுத்தியை விளக்கிறார், அப்படி ரசத்தை உண்டாக்குறார், அப்படி சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு அனுபவங்கள் காமிக்கிறார். இதாட்டி ரங்கநாதன் ரங்கநாத தேவியன் கூப்பிடுறார், எப்பேற்பட்ட தேவியும் விளக்கிறார், கல்வியில் ஆய்வாரம் வைக்கிற மாதிரி யானையே ஆவதோர்மையே ஆழ்வார் நாலு 24 கதை சொன்னார். ஆழ்வார் சொன்னதான் இது சொல்றது. பால் நீர்மை செம்பன் நீர்மை பாசையன் பசும்புறம் கோலம் நீர்மை பொற்புடன் தடுத்து வந்து விண்டுலா நீல நீர்மை வென்று வினிறந்த அன்புமாயே பாலின் நீர்மை வையம் அழிப்பதன் நீர்மையே நீர்மையின சுவாபம். ஆழ்வார் நாலு 24 வர்ணத்தை ஆழ்வார் சொல்றார். மலரிடம் பாலின் நீர்மை பால் போல இருப்பார் பெருமாள் அவருடைய கலர் அந்த யுகத்துல பாலின் நீர்மை. அடுத்த யுகத்துல செம்பொன் நீர்மை செம்பன் எப்படி அதே மாதிரி அது பாசியின் பசும்புறம் மஞ்சள் சொல்லணும். மஞ்சள் பாசி கலர் சொல்ற பாசி பச்சைதானே சொல்லுவேன் பயிர் பயத்தை பயரை சொன்னேன் பய பாசி பருப்பு சிறுவை சொல்லுவா பாசி பருப்பு எப்படி இருக்கும் உடச்சா மஞ்சள் மேல பச்சை பாட்டின் பசும்புறம் நீர்மை ஆழ்வார் எப்படி காமிக்கிறார்கள் பாட்டியின் பசும்புறம் பின்னாடி சேர்த்து அந்த பாட்டியின் பின்னாடி மஞ்சள் இருக்கும் முதல்ல பச்சை இருக்கும் அப்படிப்பட்ட நிறம் மஞ்சள். பொற்புடை தவிர்த்து கருப்பா இருக்கானே மணி மணி மாறி கருமணி மாறி எத்தனை எப்படி கருப்பு யாராலே அந்த கருப்பு வேலைக்கு கொண்டு ஒவ்வொரு ஊர் சொல்லிட்டு போறோம் காயான போகணும்னா இந்திரமணி நீலமணின்னா பொற்புடை தவிர்த்து கொண்டு இந்த ஆழ்வார் மழைகாச வண்டுகள்லாம் பழத்தை சுத்தி சுற்றி இப்படி இப்படி மேயும் அது கரு வண்டா இருக்கும். அதே மாதிரி பலபலா கருப்பு வண்டு நீளமா இருக்கும் நீல நீர்மை இது நாலு விதத்தையும் நாலு கலர் இருக்காது. இப்படி மாலின் நீர்மை பெருமாளுடைய திருமாவளின் நீர்மை இருக்க சுபாவம் அல்லது நீங்க எந்த நீர்மை சொல்ல முடியே எப்படி இருக்க எனக்கு மறைக்கிறது நீ எந்த நீர்மை எப்ப எதுவும் சொல்லவே முடியாது சர்வதான் நீங்கிறார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முதல் முதல் வர்ணம் கிளை வந்தே பாலின் வண்ணம் முழுதும் நிறைந்த பெண்மை வண்ணம் கொண்டல் வண்ணம் கிழக்கு கழிவுகள் முடிகிறது கருமேகம் நீலமேகம் மேகேஸ்வரன் சொல்றார் எப்படி வர்ணிக்கிறார்கள் கருமேகம் மாதிரி பொன்னின் வண்ணம் இரண்டாவது யுகத்துல மலையின் வண்ணம் புலையும் திருமேனி இப்படி 4 26 வண்ணம் சொல்லலாம் ஒரே யுகத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். என்ன வண்ணம் என்று அவர் சொல்ற வையம் மறைத்தேன் மறைச்சிட்டு உன் நீர்மையை அப்படி திருமணி சேருவார். திருமணம் சொல்றார் என்ன வண்ணம் என்று காட்டீர் ஒவ்வொரு யுகத்த வர்ணங்களை எது சாமி வர்ணம் உண்மையான வந்ததை காட்டுவேன் என்று தெரிஞ்சுக்கிறார் அப்படிப்பட்டு பெருமாள் வேறு இவர் வேற இல்லை விராட்டி வேறு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அமைதியான இருக்க அப்படிப்பட்ட எங்க இருக்க பரம ஒருத்தர் இருக்க ஆயிரம் பணாமணி உள்ள ஆதிசேகர் மேல உட்கார்ந்து இருக்க அதுபோல இதை அனுபவிச்சிருக்க மணந்த பெயராஜா பாயத்தால் முழுதும் வல்வினையேனையில் என்ற மணந்த பெயராஜா அங்கே சூட்டு மாலைகளை தூபம் காட்டி ஓடி வந்து நட்பினை கிடாமல் மணந்த பெயராஜா நீ பெரிய கோபன் அந்த கோபம் கூட ராஜா ஆயன் ஆயம் சாதாரண ஆயம் தான் இடையம் தான் நீ பெரும் இடையன் நட்பினி யார் மணக்க பழஞ்சது ஆயுதத்து குறித்ததுனால நட்பின் நீ வளர்ந்த பேராஜா வாயத்தால் ஒழுதும் வினையேனி எப்படி வயிறுடத்தி அவாறையே மறைச்சியே வாய் உணர்த்தாலே என்ன ஈர்க்க என்ன அட்ராக்ட் பண்ற அப்பேற்பட்ட குணங்களை உடையாய் சொத்தால் ஈர்ப்பவன் அவன் அசுரன் மெய்யர் பூத்தமே ராட்சதால் அசுரால கொண்டதுக்கே அசரா நீ அவதாரம் அழுக்கிறேன் எப்படிப்பட்டவன் நீங்கள் கொடிய புள்ளுயர்த்தாய் உன் கருடத்வஜம் அப்படியே உன்னை காப்பாற்றுவதற்காக கோஷமா ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய கிருந்த வாகனத்துல இருக்க கொடிய புல் பணங்களாக கூட ஏனங்க ஆயிரம் பணம் உடைய பெண்ணாக தாய் பள்ளியாய் பார்க்கிறது சேர்ப்பா அப்படிப்பட்ட ஆதிசேஷன் பாட்டுல இருக்கியே, வணங்கமாதிரியேன் மனமும் வாதவும் செய்யும் யானும் நீதானே, நான் எப்படி உன்னை சேவிப்பேன். மனதாக சேவிப்பினா மனோபா காயங்கள் முக்கியங்கள், வாக்காக சேவிப்பினா காயத்தால் சேவிப்பினா, ஏன்னா எனக்கு அறிவுறு வேண்டிய நாமே நீ வேறியா, என் நன்றி யான் நீதான் எனக்கு ஞானப்படுவது, யானும் நீதானே என்று சொல்லி ஆழ்வாக அனுபவித்தார். யானும் நீதானே ஆவதோர் மையே, நானும் நீதான் நீதான் நீதான் பெருமாள் இவரை விட்டு இல்லை, யானும் நீதானேன்னு ஆழ்வார் பெருமாள் இவர் அஜயம் நம்மளை விட்டு போறாரு போகவே மாட்டார். ஆவதோ மையே அது நரகமம் அவையும் நீயான, சரி எல்லாம் நீனா சொல்கிற நீ வயிறுதன் நீ நான் அந்தரியா நீ நரகம் கூட நீ தான் நரகத்தான் வாமியர் வைகுண்டம் நீதான். எப்படின்னா எல்லா நீயாகும் போது வைகுண்டத்துக்கு போகணும், மற்ற நரகமே நரகம் போனா வைகுண்டம் எல்லா நீன்னு எல்லாத்தையும் நீ இருக்க வைகுண்டம் என்ன நரகம் என்ன. இருந்தாலும் எனினும் யானும் நீதான் ஆழ்ந்தெழுந்தரும் நன்றும் அஞ்சுவன் இருந்தாலும் யோஜனை யோஜனை பண்ணி பார்க்கிறேன் பயப்படுறேன், நரகம் போறது பயப்படுறேன். வானுயிர் இன்பம் மன்னி, நீ அங்க இருக்க காட்சி வேற அனுபவித்தபடி அந்த வைகுண்டம் உன் தாள்கள் நரக எல்லாம் எனக்கு வைகுண்டத்தை கைகேறி பண்ணும் கதாபர சங்கர் அருளின் தாள்களை எனக்கு உன் திருவடி எனக்கு காண்பி சொல்லி எல்லாரும் அனுபவிக்கிற அந்த ரசத்தை லட்சுமிநாதன் ரசத்தை அனுபவிக்கிறார், அந்யோன்னு கிராம ரசத்தை பிராட்டி கொடுக்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்துல வைகுண்ட தரையினுடைய இது அறிந்து இருக்கிற இந்த ஸ்லோகத்துல தேவி ரங்கநாதியை சொல்லி இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். சத்த பரிச கந்தம் புலகுபலி பணாரத்தலோச்சிரு விதானம் வித்தி அனந்த போகம் தருபுரி நயதா விஸ்வம் ஏகோதபத்தம் வைஸ்தீ காந்தேன சாந்தோதித குணவிபவை அர்ஹதாத்வாம் அசங்கை அந்யோன்ய அத்வைதனிஷ்டா கனரத கிரகானே தேவி பத்தாதி போகாதே முடிச்சு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறோம். சரிதா கிருஷ்ணா கல்யாண விவாதம் வெங்கடேஜாய் வேதாந்த கோவிலே நமஹா.